സർവേഭ്യ നമസ്കാര. ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർക്കിക കേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാഹൃദി. ഗോദാസ്തുതിയിലെ 15-ാമത് ശ്ലോകം. ആമോദവത്യപി സദാ ഹൃദയംഗമാപി രാഗാൻവിതാപി ലലിതാപി ഗുണോത്തരാപി മൗളിസ്രജാ തവ മുകുന്ദ കിരീടബാജ ഗോദേ ഭവത്യധരിതാ കലു വൈജയന്തി. ആമോദവത്യപി സദാ ഹൃദയംഗമാപി രാഗാൻവിതാപി ലലിതാപി ഗുണോത്തരാപി മൗളിസ്രജാ തവ മുകുന്ദ കിരീടബാജ ഗോദേ ഭവത്യധരിതാ കലു വൈജയന്തി. இந்த ஸ்லோகத்தினால ஆண்டாள் நாச்சியாருடைய பெருமை இன்னும் அதிகமாக்கப்படுறது. எப்படின்னா, எம்பெருமானோடே நித்தியவாசம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய, எம்பெருமானுக்காகவே படைக்கப்பட்ட அந்த திருத்துழாய் மாலைக்கு இருக்கக்கூடிய பெருமை கூட கோதா நாச்சியாருடைய சூடிக்கொடுத்த அந்த மாலைக்கு முன்னாடி ஒண்ணுமில்லாம போயிடுத்துன்னு தேசிகன் சாதிக்கிறார் இல்லையா. தொடர்ந்து கோதாதேவியால சூடி களைந்து கொடுத்த மாலையினுடைய உயர்வுனால இல்லையா, துளசி மாலையை கூட அவர் செக்தம் பண்ணிட்டுனா எம்பெருமான் விட்டுட்டு கோதாதேவியுடைய அந்த மாலை பேரிலேயே ஒரு பிரீத்தியோடு இருக்கார் எம்பெருமான் அப்படின்னு தேசிகன் இந்த ஸ்லோகத்தால சாதிக்கிறார். இது ஒரு அழகான இடம். இந்த ஸ்லோகத்துக்கு ரெண்டு விதமா பெரியவாள் அர்த்தம் பண்ணியிருக்கா. முதல் அர்த்தம், வனமாலை அப்படின்ற ஒரு பெண்ணை, இந்த துளசி மாலைன்றது வனமாலைன்னு ஒரு பெண்ணு, அந்த பெண்ணை துளசி மாலையாக்கி எம்பெருமான் நித்தியமாக அதை அணிந்துருக்கார் அப்படின்றது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், வனமாலைன்றது ஒரு சாதாரண துளசி மாலை, சாதாரணம்னு சொல்லக்கூடாது, அது அபசாரம். கோதாதேவிக்கு முன்னாடி பார்க்கிறப்போ அது வந்து கோதாதேவி சூடி கடைந்த மாலைக்கு முன்னாடி அது ஒரு சாதாரண மாலை தான். அதனால அது ஒரு சாதாரண மாலை, அந்த மாலை சூடி கொடுத்த நாச்சியாரனால அது அதனுடைய பெருமையானது ஒண்ணுமே இல்லாம போயிடுத்துன்னு ரெண்டு விதமான அர்த்தத்தை சுவாமி தேசிகன் இங்க சாதிக்கிறார். எப்பேற்பட்ட உயர்வு அந்த மாலைக்கு இருக்கக்கூடிய உயர்வு எத்தனை அப்படின்னு பேசுற இடம் இந்த இடம். ஏ கோதே, கோதாதேவியே. இப்ப முதல் பொருளை பார்க்கலாம். வைஜெயந்தி ஆமோதவத்யபி, வனமாலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெண்ணானவள் ஆமோதவத்யபி, சந்தோஷத்தோடு சிரித்த முகத்தவளாய் இருந்தாலும் கூட சதா ஹிருதயங்கமாப்பி, எப்பொழுதும் பெருமாளுடைய வக்ஷஸ்தலத்தை விட்டு பெருமாளாலே விரும்பப்பட்டவளாக விட்டு விலகாத இருக்கக்கூடியவளாக இருந்தவளாகவும் கூட எப்பவுமே பெருமாளோடவே இருந்துருக்கா, பெருமாளால விரும்பப்பட்டவள் அவள். அப்படி இருந்தாலும் கூட ராகான் விதாபி, இவளுக்கும் பகவானிடத்துல பரஸ்பரம் அவ ரெண்டு பேருக்குமே ஒவ்வொருத்தர் மேல ஆசை இருக்கு. இவளுக்கும் வனமாலைன்ற பெண்ணுக்கும் பகவானிடத்துல ஆசை இருக்கு, பகவானுக்கும் வனமாலைன்ற பெண்ணிடத்துல அளவு கடந்த பிரீத்தி இருக்கு. அப்படி இருந்தாலும் கூட லலிதாபி, இனிமையான தன்மையை உடையவளானாலும் கூட, குணோத்தராபி, மேம்பட்ட திருக்கல்யாண குணங்களை உடையவளாக இருந்தாலும் கூட, முகுந்த கிரீட பாஜா, அந்த பெருமாளுடைய திருமுடியை அடைந்திருக்கக்கூடிய தவ மௌலிஸ்ரஜா, நீ சூடி கொடுத்த மாலையினுடைய ஒரு மகிமையினால அதரிதா, கீழாக்கப்பட்டது. எது அந்த வனமாலை? கீழாக்கப்பட்டது, தாழ்த்தப்பட்டது. அது எப்படி சொல்லணும்? தள்ளப்பட்டதுன்னே சொல்லணும் சார். ரெடியாவே உன்னுடைய மாலை, அந்த நித்தியவாசம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய அந்த மாலைய தள்ளெடுத்து, அப்பேற்பட்ட பெருமை உன்னுடைய மாலைக்கு இருக்குன்னு சொல்றார். இப்போ இரண்டாவது பொருள் பார்த்தால், அது சாதாரண மாலை, அந்த மாலை எம்பெருமானுடைய திருமார்பில் இருக்கு. திருமார்பில் இருந்தாலும் செந்நிறமான ஒரு இளம் தளிர்களை உடையதா இருக்கு. அதுவும் லலிதாப்பினா மிருது தன்மை உடையதா இருக்கு. துளசி மாலையை சாத்திண்டால் பெருமாளுக்கு அவ்வளவு ஒரு மார்தவம் ஏற்படுறது. அப்படிப்பட்ட ஒரு மார்தவம் துளசி மாலையில இருக்கு. அப்படி இருந்தாலும் கூட இருக்கட்டுமே, அது மாதிரி மிருதுவா கூட இருக்கட்டும், நல்ல கைத்தால குணோத்தராபி, மேம்பட்ட திருக்கல்யாண குணங்கள் அந்த பெண்ணுக்கு இருக்கு. ரெண்டாவது அர்த்தத்துல பாருங்க, குணோத்தராபினா நல்ல கைத்தால கட்டியிருக்கா, ஏழு தவணன் கீழே கிடக்கிற நூல் எடுத்து கட்டல அந்த மாலைய, நல்ல அந்த மிருணாலயவ தந்துகுன்னு சொல்லுவா, அந்த தாமரையும் தண்டில் இருக்கக்கூடிய அந்த நூலை எடுத்து கட்டியிருக்கா அந்த பூவை. அப்படி கட்டியிருந்தாலும் கூட, அந்த துளசி மாலை அப்படி கட்டியிருந்தாலும் கூட, அந்த பெருமாளுடைய முகுந்த கிரீட்ட பாஜா பெருமாளுடைய திருவடியை நீ அடைஞ்ச பிறகு, திருமுடியை நீ அடைந்த பிறகு, தவ மௌலி சிரஜா, உன்னுடைய ஒரு நீ சூடி கொடுத்த அந்த மாலையினால ஒரு பெண்ணாலே இப்படி எடுத்துக்கணும். முதல்ல வனமாலை, முதல் அர்த்தத்துல வனமாலைன்னு சொன்னோம், வனமாலை பெண். அந்த பெண்ணை எது கீழே தள்ளி எடுத்து, நீ சூடி கொடுத்த மாலை கீழே தள்ளி எடுத்து. இப்போ இரண்டாவது அர்த்தத்துல துளசி மாலை, ஆனால் ஆண்டாள் சூடி கொடுத்த அப்படின்னால ஆண்டாளே அங்க போற மாதிரி ஒரு அர்த்தத்தை தேசிகன் சாதிக்கிறாருங்க. அப்படி தவ மௌலி சிரஜானா ஒரு பெண்ணாலே கீழ் தள்ளப்பட்டது, அந்த மாலையானது கீழே தள்ளப்பட்டது அப்படின்னா சாட்சாத் ஆலிங்கனமே பண்ணிண்டா ஆண்டாள் பெருமாளை. அப்படி ஒரு அர்த்தத்தை சாதிக்கிறார் தேசிகன். அப்படி சூடி கொடுத்த மாலை, இவள் சூடி கொடுத்த மாலையினால பெருமாள் இவளுக்கு ஐக்கியமாயிட்ட, இவளுடைய பிரீத்திக்கு அவன் பாத்திரமாற மாதிரி அவனுடைய பிரீத்திக்கு இவள் பாத்திரமாயிட்டான்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார் தாசன்.